వేదాంతరామానుజేతి కృపయా రంగిడి న్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాహం తద్వితేమనుగుణం శిష్టతా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం తత్పాదయుగ్మ సరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్ర గురూత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్త శ్రుత్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్ర దేశికమణిం శ్రేయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమస్తస్మై కస్మైచన భవతు నిష్కించన జన స్వయం రక్షా దీక్షా సమధిక సమింధాన యశసే సురాధీశస్వైరక్షణకుపిత శాపాయుధవధూ దృషత్తా దుర్జాత ప్రశమన పదాంబోజరజసే. సుందర సుభాషితం அப்படிங்கற ஸ்ரீமத் ராமாயணத்துல முக்கியமான காண்டமா இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம், அதுல சுந்தரமான மொழியினால எல்லாரையும் மயக்கக்கூடியவர் ஹனுமார். அது நமக்கு இந்த இருள் திருமான் ஞானத்துள் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் மருளொழினி மடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கேன்னு சுவாமி நம்மாழ்வார் இந்த ரொம்ப இருட்டு போல இருக்கு இந்த சம்சாரம் ஆகிற லோகம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்த பார்த்தியும் தவறான எண்ணங்கள் கொண்டு அதது போன வழியில் போயிட்டே இருக்கோம். பகவானுடைய ஸ்மரணை வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கு. இப்போ நாம் எந்த வழியை கையாண்டா நம்ம லௌகீகத்தில் அதாவது உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக நடத்த முடியுன்றதையும், அதே நேரத்தில் பகவத் சிந்தனைன்னு பகவான் மேலே இருக்கிற நினைவானது என்றைக்கும் இருப்பதற்கு எப்படி நாம் இருக்கணும்ன்றதையும் சொல்லி கொடுக்குறா போல, லௌகீக வைதீக அதாவது உலகத்து நடப்புலையும் நாம் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும், அதே நேரத்தில் பகவான் விஷயத்திலையும் பக்தியை எப்படி பண்ணணும், லோக விஷயத்தை காட்டிலும் முக்கியமானது பகவத் விஷயம், அதுலேயும் ருச்சியை தரக்கூடியதாக இந்த சுந்தர சுபாஷிதம் அமைந்திருக்கு. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நச்ச கர்மசு சீதந்தி மகத்சு அமித தேஜசா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பழமொழி. அதாவது தேஜஸ்வியா அமித தேஜஸ் ரொம்ப அதிகமான தேஜஸ் உள்ளவன் எந்த ஒரு பெரும் காரியத்தில் தான் வெற்றி இல்லாமல் திரும்புவான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த பழமொழி இருக்கு. இந்த பழமொழியினுடைய முக்கியமான விஷயம் எங்கே வருது அப்படின்னா, 68வது கடைசி சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் அதில் ராமர்கிட்ட நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது, ஏஷாம் நோபரி நாதஸ்தாத்து ந திரியக் சஜ்ஜதே கதிஹி நச்ச கர்மசு சீதந்தி மகஸ்துவமித தேஜசா அப்படின்னு வருது. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்ம ஹனுமாரானவர் தாயார்கிட்ட சீதாதேவி கிட்ட நல்ல முறையில் தான் வந்து நிச்சயமாக ராமலக்ஷ்மணால் இங்கே அழைத்து வந்து அந்த பாந்தவர்களோடு இருக்கக்கூடிய அந்த லங்காத்வாரத்துக்கு வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து மொத்தமாக சம்ஹாரம் பண்ணி இந்த ஆச்சரியமான இந்த மகாலட்சுமி தாயாரான உங்களை வந்து சீதையை அழிஷண்டு போய் அபிஷிக்தம் அயோத்தியாயம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம்னு உங்களோட பெருமாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறாருன்றது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். 68வது சர்க்கம் பூர்ணமான கடைசி சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் கடைசி சர்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகத்தை பற்றி வருது. மேலே தான் நடக்க போகிறது பட்டாபிஷேகம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா, வசிஷ்டர் அழகாக நாள் குறிச்சார் பெருமாளுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை, ஆனால் அது நடக்காமல் போயிடுது. ஹனுமார் நாள் குறிக்கிறார் எப்பன்னா, ராவணவதமான உடனே நிச்சயமாக உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு அது பின்னாடி அப்படியே நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வசிஷ்டர் மாதிரி பெரிய ரிஷிகளுடைய வாக்கு கூட சில நேரம் வந்து தட்டி போயிடுறது. ஆனால் பகவான் வந்து நல்ல ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய ஹனுமார் போன்றவர்களுடைய வாக்கை என்றைக்கும் தப்ப விடுறதே கிடையாது. இதை தான் வந்து நாயகநாயன் என்று நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்ற இந்த பாசுரம் சொல்றது. இந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப தேஜஸ்வியா அமித தேஜசா அப்படின்னா அதிகமான தேஜஸ் நிறைந்தவன், தேஜஸ்வியா இருக்கிறவன் எந்த செயலை செய்யதான் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இதுலேருந்து நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சீதையை ஆஸ்வாசப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய காரியம் வந்து ஹனுமார்க்கு. அந்த காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டும் திருப்பி இந்த பக்கம் வந்து ராவணனுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மதுவனத்தெல்லாம் அழித்து ராமன் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோடனே ராமன் ரொம்ப அடுத்தடுத்த விஷயங்களை கேட்குறார். சீதா எப்படி இருக்கா, அவளை என்ன மாதிரி நிலைமையில் இருக்கா, இந்த தசானனான ராவணன் எப்படி அவளை வந்து துன்புறுத்தறான், அது கேட்க முடியல இருந்தாலும் நிலைமையை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுனால ராமர் முழுமையாக எல்லாத்தையும் கேட்குறார். அப்போ ராமருக்கு ஹிதத்தை, ராமருக்கு நன்மையின் பொருட்டு அதே நேரத்தில் நடந்த சம்பவங்களையும் தான் சீதைக்கு எப்படி வந்து தைரியத்தை உண்டு பண்ண விதத்தையும் ஹனுமார் சொல்கிறார். அதில் தான் இப்போ சொன்ன ஸ்லோகம் வருது. சரி, இப்போ இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்களுடைய வார்த்தையை பகவான் பொய்யாக்க விடமாட்டான் அப்படின்னு சொல்லப்படுற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்ற பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னா ஆழ்வார் சொல்ற மாதிரி பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் நம்ம ஆழ்வார். அப்ப அப்படி இருக்கக்கூடிய பகவான் தான் நாயகன். அந்த நாயகனை பத்தி ஸ்பஷ்டமா சொல்லி காண்பித்தார் ஹனுமார் தாயார்கிட்ட. நீங்க சாமான்யமா நினைக்க வேண்டாம், எம்பெருமான் நிச்சயமா இந்த கடலை தாண்டி வருவார், தர்மங்கள்லாம் வீணா போகாதும்மா, எல்லா தர்மங்களும் உங்களை ரட்சிக்க போறது, தர்மங்களை ரட்சிக்கிறது தர்மம் உங்களை ரட்சிக்கும்ன்ற அந்த சுப சகுணம் தான் நான் வந்திருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லி தாயார நன்னா தேத்தினார். அப்ப தாயாருண்ட இது மாத்திரம் சொன்னது போராதுன்னு அடுத்தது பிறர்க்கும் நாயகனவனே, அடுத்தது வந்து நந்தகோபன் அப்படின்ற அந்த சப்தத்தினாலையும் குறிக்கப்படுபவன் பகவான் தான். அதாவது வேதத்தை எல்லாம் கோபனம் பண்ணவன், கோபனம்னா காப்பாற்றுதல். இந்த வேதத்தை எல்லாம் ஸ்வஜனசிச்ச ரக்ஷிதான்றதுக்கு முன்னாடி யஜுர்வேத வினீதஸ்ய அப்படின்னு வேதத்தை எல்லாம் ரட்சிக்கிறவன், வேதம் போற்றும் அந்த ரிஷிகளையெல்லாம் ரட்சிச்சாமா, வேதம் சொன்ன உயர்ந்த தர்மமான உங்களை ரட்சிக்காமல் விட்டுடுவானா, பதி வந்து பத்னியை ரட்சிக்க வேணுன்றது லோகத்திலேயே வந்து ஒரு பெரிய தர்மமாக இருக்க, ராமனானவன் அந்த வனவாசத்தில் இருந்த பொழுது ஆரண்யத்தில் அந்த காட்டில் கொடுங்காட்டில் பண்ண அந்த ராட்சசர்களை அழித்து அவர்களுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்றினவர் உங்களை விட்டுடுவேராமா, நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார்னு, உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார்னு அந்த வேதத்தை ரட்சித்த எம்பெருமான் உங்களையும் காப்பாற்றுவார்னு சொல்கிறா போல நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானேன்றதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் இருக்கோ இல்லையோ, அதாவது மூணு மந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உயர்ந்தது. ஒன்று மூலமந்திரம் அல்லது அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நாராயணனை பற்றி சொல்லக்கூடிய அந்த எட்டு அக்ஷர நாமா. துவயமந்திரம்னு சொன்னது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள் உபதேசம் பண்ணுது. அடுத்தது தேர்தட்டுன்னு சொல்லக்கூடிய அர்ஜுன ரதத்தில் உபதேசம் பண்ணது சரமஸ்லோகம்ன்றது. சரமஸ்லோகம்னா உயர்ந்த ஸ்லோகம் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த மூணு விஷயத்தையும் தான் இங்கே சொல்லப்படுறது. முதல்ல கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாயின்றதுனால கிரமேண ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அதில் முதல் விஷயமாக இருக்கிற கோவில்ன்றது கோயில் காப்பானேன்றதுனால முதல் ரகசியமாக இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தை சொல்லி கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்கிறது வந்து மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய அந்த நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த அழகான அந்த பரவதத்தில் பல கொடிகள் தோன்றக்கூடிய அந்த மந்திரத்தினால பிரதிபாதிக்கப்பட்டவன். ஆயர் சிறுமியரவமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய்ந்திருந்தான்னு இப்படி இவர்கள் பொருட்டு சொன்ன இந்த ஆயர்பாடியில் உள்ளவர்களுக்கு எளிமையாக அவன் காட்டின அவதாரம் பண்ணி கிருஷ்ணன்ற அந்த ஒரு நிலையோடு இருந்து அவன் உபதேசம் பண்ண சரமஸ்லோகம். இந்த மூணுத்தையும் நல்ல விசுவாசத்தோடு யார் வந்து அனுசந்தானம் பண்ணுறாளோ அவர்கள் இந்த சம்சாரம்ன்ற இந்த தூக்கத்திலிருந்து எழுந்துக்கலாம். இதற்கு என்ன வழினா, இவர்களே படித்தா எழுந்துன்றலாமான ஒரு ஆச்சாரியன் சொன்னாதான் எழுந்துக்க முடியும். சீதைக்கு ராமனுடைய பிரபாவங்கள்லாம் நன்னா தெரிஞ்சா கூட, இப்போ சீதையினுடைய விஷயத்தையும் இங்கே நீங்கள் பார்த்துட்டே வரணும், சீதைக்கு ராமனுடைய பிரபாவம் நன்னா தெரியும், எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா, தானேவும் நேராக எத்தனை வருஷம் கண்டிருக்கா, எம்பெருமானுடையே இருந்தவதான். ஆனாலும் சதாச்சாரியனான ஹனுமார் வந்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்பட்டமாக சொல்கிறேன். மா ராமனை எந்த யக்ஷர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், பதகர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், தேவர்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாதுமா. இந்த ராட்சசர்கள்லாம் அவர்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த ராமன் நாமத்தினாலேயே எல்லாரையும் உத்தரணை பண்ணலாம்ன்ற போது ராமன் வந்தா என்ன நடக்க போறதுன்றத படம் பிடிச்சு காண்பிக்கிறார் சீதை முன்னாடியும் ராவணன் முன்னாடியும். சீதை முன்னாடி காண்பிச்சது சீதைக்கு அழகாக அந்த ஒரு ஒரு நம்பிக்கைய வந்து நன்னா நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக, ராவணன் முன்னாடி பண்ணது ஜாகிரதையா இரு சரணாகதி பண்ணிடுன்றத காண்பிக்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த காரியத்தை பண்ண அந்த காரியத்தை தான் இங்க சொல்ற. அப்ப என்ன காரியம்னா, நச்சகர்மசு சீதந்தி மகத் சுமித தேஜசகான்ற ரீதியினால தேஜஸ்வியானவர் யாருன்னா ஆச்சாரியன். ஆச்சாரியன் எப்படிப்பட்ட தேஜஸ்வினா, நம்மளை எல்லாம் காப்பாத்துறது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, ஆழ்வார் வந்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குறித்து கண்ணினும் சிறுத்தாம்புன்னு ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கேன், 10 ஸ்லோக பாசுரங்கள் கொண்டது. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 பிரபந்தங்களுக்கு ரொம்ப ஏற்றம். 1 கண்ணினும் சிறுத்தாம்பு, அது ஆச்சாரியனை குறித்து பண்ணது. யார் பண்ணது, யார் ஆச்சாரியன்னா நம்மாழ்வார் ஆச்சாரியன், சிஷ்யன் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார்னால நம்மாழ்வார் மேல பண்ணப்பட்ட பிரபந்தம், இதனால ஆழ்வார் அப்படின்ற அந்த நம்மாழ்வார் குறிக்கப்படுற. அடுத்தது ராமானுஷ நூற்றந்தாதின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய நம் தரிசனத்துக்கே ஒரு பெரிய விளக்கா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரரான ராமானுஷர். ராமானுஷரின் பொருட்டு திருவரங்க தமுதனார்ன்ற ஆச்சாரியர் பண்ணது இந்த ராமானுஷ நூற்றந்தாதி, அதனால எம்பெருமானார். அடுத்தது தேசிகன்ற சதாச்சாரியனை குறித்து பண்ண பிள்ளையந்தாதின்றதை அவர் குமாரரே பண்ணார், குமார வரதாச்சார். இப்ப இதனால தேசிகன். அதனால இந்த சம்பிரதாயத்திற்கு 3 விஷயம் முக்கியம். இந்த சம்பிரதாயத்துல எல்லாமே 3 தான், ரகசியங்கள் 3, தத்துவங்கள் 3, பிரமாணம் பிரமேயம் பிரமாதான்றது 3, அதே நேரத்துல பிரமாணங்கள் 3, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம். அதே போல ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படின்ற இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவா இந்த சம்பிரதாயத்துல. இப்ப இத சொல்றா போல எதற்காக இந்த இடத்துல சொல்லித்து அப்படின்னா, ஆச்சாரியர்கள்லயே உத்தமமான ஆச்சாரியர்களை இப்ப நம்ம தியானிச்சோம். அப்படிப்பட்ட இந்த உத்தமமான ஆச்சாரிய காரியத்தை பண்ணவர் தான் ஹனுமார். அவர் என்ன காரியம் பண்ணார்னா, இந்த தாயாருக்கு உண்மையான ராமனுடைய பிரபாவத்தை எடுத்து சொல்லி, என் தாயாருக்கே தெரியுமே அப்படின்னு நம்மள பல பேருக்கு வந்து சங்கம் இருக்கலாம், ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கலாம். தாயாருக்கு தெரியும், இருந்தாலும் மனசு பல குழப்பங்களை அடையும் போது ஒரு சதாச்சாரியனாலதான் அதை வந்து நீக்க முடியும். நமக்கே எத்தனை விஷயங்கள்ல சந்தேகம் நாளுக்கு நாள் வருது, அந்த சந்தேகங்களை எல்லாம் நமக்கு நிவர்த்தனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் ஹனுமார் போல இருக்கணும். ஏன் அப்படின்னா, தாயார் மகாலட்சுமி தாயாரான சீதையே முதல்ல சுந்தரகாண்டத்துல சொல்லும் பொழுது பின்னாடி சொல்றாங்க. நீங்க சுந்தரகாண்டம் எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப நல்லா தெரியும், தாயார் வந்து அப்பப்ப ஹனுமாரை பார்த்து சொல்றா, நீ வந்ததுனாலதான் அம்மா எனக்கு என் மனசு ரொம்ப அமைதியா அடைஞ்சிருக்கு, விஸ்ராந்த ஸ்லோக மிஷ்யதி, இன்னைக்கு கொஞ்சம் இரு, இங்க விஸ்ராந்தி பண்ணிட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு தாயார் சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சதாச்சாரியன் பக்கத்துல இருந்தா இந்த சம்சார தாபம் தெரியாது. அதாவது ஒரு தடாகம் இருக்கு, தடாகம்னா குளம், குளத்து பக்கத்துல என்னதான் வெயில் அடிச்சாலும் அந்த குளத்தினுடைய நீர் வந்து அந்த வெயில தாங்கிண்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு அதே நேரத்துல குளிர்ச்சியை கொடுக்கறதோ இல்லையோ, அத போலதான் என்ன வெயில் அடிச்சாலும் நமக்கு சம்சாரம்ன்றது ஒரு பெரிய காலராத்திரி, ஒரு இருட்டா இருந்தாலும் இந்த சம்சாரத்திலேருந்து நாம வெளியில வரணும்னா அதற்கு ஒரே வரி ஆச்சாரியம் தான். நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாயின்றதுனால 2 கதவு கொண்டது எது அப்படின்னா, பகவானுடைய திருநாமம். அதாவது இந்த அஷ்டாட்சரத்துல இருக்க அஷ்டாட்சரத்தை 2 பிரிக்கலாம், அதுல இருக்கிற பிரணவம் நமஹா அப்படின்ற 2 சப்தத்தையும், பின்னாடி இருக்கக்கூடிய நாராயண சப்தமும் 2 கதவாகவும், துவயமந்திரத்திலேயே 2 வரியா இருக்கு. துவயமந்திரம் முதல் வரி 2வது வரி, அதை 2 பிரிச்சா பூர்வ கண்டம் உத்தர கண்டம்ன்றதையும் 2 பிரிக்கலாம், 2 கதவு. இப்படிப்பட்ட கதவுகளை நன்றாக திறந்து அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்றாளாம். என்ன அனுகிரகம் பண்றா, உறுதிப்பாட உண்டு பண்றா, பகவான் கிட்ட நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணி. அதனாலதான் ஆச்சாரியரை பத்தி சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒன்னு சொல்றார், சாஸ்திர விஸ்வாசாலி ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆச்சாரிய சத்பிர் அப்ரத்யுபகரண தியா தேவபத் சியாதுபாசியா, தேவனான எம்பெருமான போல உபாசிக்க தகுந்தவர் யாருன்னா ஆச்சாரியன், ஆச்சாரிய தேவோபவ. எதற்காக அப்படி சொல்லித்து அப்படின்னா, பகவானையே நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவர் சுவாமி. அப்படி ஒருத்தர் காண்பிச்சு கொடுக்கலன்னா பகவானையே நமக்கு தெரியாது. அப்ப பகவானை காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் பால் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும்னு சொல்றதுக்காக நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்ற பாசுரம் மொத்தமாவே சொல்றது என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுடைய கோயில் காப்பான் அவரை எழுப்பு, அவளை வந்து சொல்லி பெருமாள் கதவை திறக்கணும், நாங்கள் தான் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு ஆண்டாள் சொல்றது போல ஒரு சாமானிய அர்த்தம் தோணும். ஆனால் முக்கியமான அர்த்தம் என்னன்னா, ஆச்சாரியர்கள் பண்ற உபகாரங்களை மனசுல நினைச்சு ஆச்சாரியர்கள் பொருட்டு பண்ணப்பட்ட பாசுரம் தான் நாயகனா நின்னு நந்தகோபுரனுடைய கோயில் காப்பானே. அதனால அப்படிப்பட்ட அந்த பாசுரமானது இங்க அழகாக வந்து தேஜஸ்வியான சதாச்சாரியர்கள் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும்னு மதுரகவியாழ்வார், நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பாங்கல்லர்களை போன்றவர்கள், அதாவது ரொம்ப கடினமான வாழா, நம்ம மனசெல்லாம் மாத்துறது அவ்வளவு கஷ்டம், ஆனா ஒரு ஆச்சரியமான பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த நம்பிக்கையினாலேயும் சாஸ்திரத்து மேல இருக்கிற கௌரவத்தினாலேயும் சதாச்சாரியர்கள் நம்ம எல்லாரையும் மாத்தி பகவான் திருவடியில சேர்க்கிறான்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.